தமிழ் வணக்கம். சூடாக இருக்கிற நெருப்பு நீரை உள்வாங்கிட்டுன்னா வெப்பம் போயிடுச்சு, அது குளிர்ந்துட்டுன்னு அர்த்தம். வேறு எப்போல்லாம் ஒரு மரத்தோட வேறு எப்போல்லாம் வெப்பம் தாக்குதோ அல்லது சூடு தாக்கிடுதோ அப்போல்லாம் மேலே வந்து மரம் வந்து துவண்டுறோம், கிளைகள்லாம் துவண்டுறோம், இலையெல்லாம் வாடிடும். அதனால தான் செடி வாடி போச்சுன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார். வாடின பயிருக்கு தண்ணி ஊற்றினா உடனே நிமிந்துடும். தாகம் வந்தால் தான் நம்மளும் துவண்டு போயிடும், கடுமையான தாகம் வந்தால் உயிரே போயிடும் அப்படிங்கிறோம், உயிர் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆனால் எந்த தாவரமும் மழை பெஞ்சு தண்ணி குடிக்கிறதே இல்லை, பூமி தான் எல்லா தாவரத்துக்கும் வேண்டிய தண்ணியை பிடிச்சி வச்சுக்குது. அந்த பூமிக்கிட்டே இருந்து தான் எல்லா தாவரங்களுமே தண்ணி எடுத்துக்குது. ஆலமரம் தனக்கு வேண்டியதை எடுத்துக்குது, அரச மரம் தனக்கு வேண்டியதை எடுத்துக்குது, ஆடு மாடு தனக்கு வேண்டியதை எடுத்துக்குது, மனுஷனும் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கிறான். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவுங்கிற பேரில் மனுஷன் என்ன செஞ்சான், எல்லா உயிருக்கும் தேவையான தண்ணீரை ஓட்டை போட்டு இவன் எனக்கு மட்டும் சொந்தம்னு எடுத்துக்க ஆரம்பித்தான். எல்லா உயிரையும் காப்பாற்றுறதுக்காக வேளாண்மைங்கிற பேரில் பூமியில் நீரை நிறுத்த கற்றிருந்து பூமியில் எல்லா உயிர்களையும் வாழ வைத்த உழவன் அறிவுங்கிற பேரில் இவனே அந்த பூமியில் ஓட்ட போட்டு உறிஞ்ச ஆரம்பித்தான். வரப்படுத்து சேமித்த நீர் காலங்காலமாக தொல்காப்பியம் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேமித்து வரப்படுத்து நீர் நிறுத்திய தமிழ் அறிவு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும்னு பூமியவே வாழ வச்ச தமிழ் அறிவு அந்த மாதிரி உருவாக்கி மழைமேகங்களை உருவாக்கி புயல் காற்றுகளை உருவாக்கி பருவ காற்றுகளை உண்டு பண்ணி உலகத்துக்கே மழை பொழிய வைத்த தமிழ் அறிவு, பூமியில் ஓட்டை போட்டு அறிவுங்கிற பேரில் தன்னுடைய உண்மையான அறிவை அடகு வைத்துட்டு மாற்றான அறிவை நம்பி ஓட்டை போட்டு உறிஞ்ச ஆரம்பித்து பெய்கிற மழையெல்லாம் கடலுக்கு அனுப்பிட்டு நீரை சேமிக்கிறத மறந்துட்டு எடுக்கிற நேரம் எடுத்து ஆவியாக்கிட்டு பூமி வெப்பமாயிட்டுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு பதில் சொல்ல தெரியாமல் எப்படி வாடுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு நிற்கிற அறிவாக இருக்குது. அந்த அறிவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நெருப்பு நனைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதிலேருந்து சூடு போயிட்டுன்னு அர்த்தம். உங்கள் பூமியில் ஒரு இடம் நனையலை, அதாவது நீரை உள்வாங்கலை, இன்னொரு இடம் மட்டும் நீரை உள்வாங்கிட்டு நெருப்புக்குள்ளே தண்ணி போகலைன்னா மேலேயே தண்ணி நின்றுதுன்னா நெருப்பு நெருப்பாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். பூமி எவ்வளவுக்கவளவு நீரை உள்வாங்குதோ அவ்வளவுக்கவளவு அதிலேருந்து வெப்பம் வெளியேறிடும். சரியா, நீர் உள்வாங்க ஆத பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறாது, வெப்பம் வெளியேறின பிறகு தான் அது உண்மையாகவே அந்த செடி தண்ணி குடிக்க முடியும். கொதிக்கிற நிலமையில் அந்த வேர் கொதிச்சிட்டு இருக்கும்போது அதால் சரியான முறையில் நீரை உறிஞ்ச முடியாது, ஏன்னா அதுவும் கொதிக்குது பூமியும் கொதிக்குது. நீரை உள்வாங்காத பூமி உண்மையில் சூட்டோடு இருக்குதுன்னு அர்த்தம். நீரை முழுசாக பூமி உள்வாங்கியிருந்து அந்த இடம் குளிர்ந்துருச்சு, வெப்பத்தை வெளியேற்றிட்டுன்னு அர்த்தம். அதனால் இந்த குழி எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி சூழ்நிலையில் பூமி இருக்கிற நிலமையில் புவி வெப்பமயமாதல் உருவாகியிருக்கிற நிலமையில் இந்த சூழ்நிலையில் நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழி இது அப்படின்னு நான் நம்பலாம். நீங்கள் எங்கெல்லாம் குழி எடுத்திருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் பூமி குளிர்ச்சி அடைஞ்சு நீரை உள்வாங்கியிருக்கும். எதிர்வரும் கோடை காலத்தில் மிக சிறப்பாக அந்த குழி எடுத்த இடத்துல உள்ள மரங்களுக்கும் குழி எடுக்காத இடத்துல உள்ள மரங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கூட நீங்கள் அடையாளப்படுத்தி நம்முடைய நண்பர்களுக்கு உண்மையை புரிய வைக்கலாம். பதிவிட்டமைக்கு நன்றி, வணக்கம்.